அப்புறம் இந்த தென்னையை பற்றி இன்னொரு முக்கியமான விஷயம் புரிஞ்சிக்கணும். எல்லா மரங்களை மாதிரி தென்னை மரம் வந்து காற்றை மறைச்சிக்கிட்டு நிற்காது. இப்போ ஆல மரம் மாதிரி, புளிய மரம் மாதிரி, வேப்ப மரம் மாதிரி காற்றை மறைச்சிக்கிட்டு அடைச்சிக்கிட்டு நிற்காது. இடத்த ஒல்லியாக நின்றுக்கிட்டு ஒரு குச்சி மாதிரி நின்றுக்கிட்டு காற்றை அப்படியே கடந்து போக அனுமதிக்கும், தொலைஞ்சி போக அப்படின்னு சொல்லி புயலை தன்னை கடந்து சீக்கிரமாக போகிறதுக்கு அனுமதிக்கிற ஒரு மரம் இருக்குதுன்னு சொன்னால் அது தென்னை மரம் மட்டும்தாங்க. தென்னை மரத்தை கடந்து காற்று சுலபமாக வெளியேறி போயிட்டே இருக்கும். அப்பேற்பட்ட தென்னை மரத்தையே நம்ம அடர் நடவுங்கிற பேரில் நெருக்கி நட்டு காற்று கடந்து போக முடியாமல் மறைக்க வச்சு, தென்னை மரத்தையே காற்றை மறைக்க வச்சு தோப்பு தோப்பாக ஏக்கர் ஏக்கராக பல ஆயிரம் ஏக்கர் தென்னையெல்லாம் கீழே தள்ளி விவசாயிகளோட வாழ்வாதாரத்தை உண்டு இல்லைன்னு பதம் பார்த்துருக்கோம் அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லா மரங்களை விட புயலை ரொம்ப சுலபமாக கடந்து போக அனுமதிக்கிற ஒரே ஒரு மரம் தென்னை மரம் தான். தென்னை மரம், பனை மரம், பாக்கு மரம் இதெல்லாம் தான். சரியா, மற்ற மரங்கள் எல்லாமே அடைச்சிக்கிட்டு நிற்கும், காற்றை போக விடாமல் மறைச்சிக்கிட்டு நிற்கும். தென்னை மரம் அப்படிப்பட்ட மரமே கிடையாது. அப்பேற்பட்ட தென்னை மரத்தையே, அப்படிப்பட்ட பண்பு உள்ள தென்னை மரத்தையே அடர் நடவுங்கிற பேரில் தென்னை திருவாரூர் தேர்வாடன்னு சொல்லி கொடுத்துட்டு போனான் அவன், கோவணம் கட்டின அந்த தமிழ் விவசாயி. நம்ம அடர் நடவுங்கிற பேரில் ஒரு பதிவில் பார்த்தா ஏக்கருக்கு 150 மரம்னு போட்டிருக்காங்க. என்ன, எப்போ எவ்வளோ நெருக்கத்தில் அந்த மரம் இருந்ததுன்னா காற்று கடந்து போக முடியுமா அந்த தோப்பை? அது மாதிரி தான், ஓ கண்மூடித்தனமாக 200 கிலோமீட்டர் 300 கிலோமீட்டர் வேகத்தில் வர்ற ரயிலுக்கு எதுக்க போய் ரயிலை எதிர்கொள்கிற மனிதனுடைய பண்பு மாதிரி இது. அந்த மாதிரி வச்சு இந்த விவசாயிகளை, தென்னை விவசாயிகளுக்கு தென்னையை சாகுபடி செய்ய கற்றுக் கொடுத்து தென்னையை வந்து அந்த விவசாயிகளோட வாழ்வாதாரத்தை நம்ம சிறக்க வச்சுருக்கோம். சரியா, அது தான் நடந்துகிட்ருக்கு. நன்றி, வணக்கம்.